குயிலே நீலக்குயிலே சோலை குயிலே பாடி பறக்கும் என் பாட்டுக்குயிலே பாடி பார்க்கலாம் புது தேவாரம் பாடும் பாட்டிலே நீயாதாரம் நீலக்குயிலே சோலை குயிலே பாடி பறக்கும் என் பாட்டுக்குயிலே பாடும் பாட்டிலே நீயாதான்